ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது இப்ப வருமோ எப்ப வருமோ? கிளி சோடின்னு தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஒரு சோல குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது நெஞ்சும் கெட்டு நெனப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஆசை போறந்தா அப்ப வருமோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அது மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாடிலே, நல்ல சோடியுடன் பாட்டெடுத்த பொன்னாடிலே, ரெண்டும் ஊரை சுத்தி தேர சுத்தி உண்ணா போனது. அது உண்ணா இருந்த காலம் இப்போ எங்கே போனது? நாலு பக்கம் தேடி தேடி நல்ல நெஞ்சு வாடுதடி, கூகிற கூவலெல்லாம் என்ன வந்து தாக்குதடி? இப்ப வருமோ எப்ப வருமோ? ஒட்டி இருக்க ஒத்து வருமோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே, அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. அடிமொய்யெழுத வந்த கிளி போராடுது, அத பொய்யெழுத வச்ச கிளி சீராடுது. இதில் யார சொல்லி குத்தம் என்ன? எல்லாம் நேரம்தான். அடி ஒன்னோடு சேராவிட்டால் என்றும் பாரந்தான். வித்திக்கும் செங்கரும் இத்தனை நாடெங்கிருந்து குறையோ தொட்ட குறையோ? இந்த உறவு என்ன முறையோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமோ எப்ப வருமோ? ஆசை பிறந்தா அப்ப வருமோ? ஒரு கோல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன்னே. ஒரு சோல குயில் சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது நெஞ்சும் கெட்டு நெனப்பும் கெட்டு நிக்குது நிக்குது முன்னே.